சுடிதாரணிந்து வந்த ஸ்வர்க்கமே, என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா, நீ சொல்வாயா, நீ சொல்வாயா. விழிகள் பார்த்து கொஞ்சம் வந்தது, விரு சேர்த்து கொஞ்சம் வந்தது, முழு காதல் என்று வந்தது தெரியாதே, அது தெரியாதே, அது தெரியாதே. உன் மேல் நான் கொண்ட காதல், என் மேல் நீ கொண்ட காதல், எதை நீ உயர்வாக சொல்வாயா. வந்த ஸ்வர்க்கமே, என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா. வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா.